श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. नेतुं सरोजवसतिर्निजमाधिराज्यम् नित्यं निशामयति देवपते भ्रुवौ ते, एवं न चेदखिल जन्तु विमोहनार्हा, किं मातृका भवति कामशरासनस्य. श्री देवनायक पञ்சாசத்து 23வது பத்தியம். இந்த பத்தியங்கள்ல தேவநாதனுடைய திருமேனி வர்ணனம் கிரீட்டம் முதல் பாதம் வரை சுவாமி அனுபவிச்சுருக்கார். நமக்கும் அந்த அனுபவத்தை தன்னுடைய பத்தியங்கள்னால பகிர்ந்துருக்கார். 22வது பத்தியத்தில் திருக்குண்டல வர்ணனம். அதற்கு முன்னாடி திருச்செவி 21ல் அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். மகரிக்கா விவிதான் விஹாரான் புஷ்யத்தின்னு சாதிச்சார். அந்த திருக்குண்டலத்தில் மக்கர வடிவில் இருக்கு. மக்கரம்னா மீன், கந்தர்ப்பனுக்கு மீன்கொடி, மீன் கொடி உடையவன் உண்டு. இப்ப அதே மன்மதனை மறுபடியும் இந்த 23வது பத்தியத்தில் சம்பந்தப்படுத்த போறார். இன்னும் சுவாரஸ்யமா, பிரம்மா தன்னுடைய தொழில் அல்லது அதிகாரம் எதுன்னு கேட்டா படைப்பு. தன்னுடைய படைத்தல் என்கிற அதிகாரத்தை ஒழுங்கா பண்ணணும். இப்ப படைத்தலுக்கு சிருஷ்டி ஏற்படணும்னு சொன்னா பிரவர்த்திக்கணும். ஜனங்கள்லாம் அவாவா பிரவர்த்திக்கணும். அந்த பிரவர்த்திக்கு மன்மதனுடைய ஒத்தாசு தேவையா இருக்கு. அந்த மன்மதனுக்கு அவனுடைய வில் ஒத்தாசையா இருக்கு. இப்ப இந்த மன்மதனுக்கு வில்ல பண்ணி கொடுக்கணுமா பிரம்மா? இப்ப எதை பார்த்து ஒழுங்கான வில்ல கொடுத்தாதான் அவன் அம்பு அடிப்பான். அவன் அம்பு அடிச்சா லோகத்துல பிரவர்த்தி ஏற்படும். பிரம்மாவனுடைய படைப்பு தொழிலானது எந்த விதமான விக்னம் பண்ணி ஒழுங்கா நடக்கும், அவருக்கும் நல்ல பேர் வாங்கலாம் பகவான் கிட்ட. இப்ப எதை பார்த்து ஒரு ஒரு வாட்டி சிருஷ்டி பண்ணச்சே எவ்வளவு பிரளயங்கள்லாம் இருக்கு, ஆச்சு திருப்பியும் பண்ணணும். அவ பிரம்மா என்ன பண்றாரா, எம்பெருமானுடைய அந்த வில்லு மாதிரி இருக்கக்கூடிய புருவத்தையே பார்த்துட்டு இருக்காராம். அதை தியானம் பண்றாருன்னு வச்சுக்கலாம். எதுக்காக எம்பெருமானுடைய வில்லு மாதிரினா, மன்மதனுக்கு ஒரு வில்லு பண்ணி கொடுக்கணும் இல்லையா, கருப்பு சிலையோன்னு சொல்ல போறார் ஆழ்வார். அந்த மன்மதனுடைய வில்ல பண்றதுக்கு எம்பெருமானுடைய விற்புருவ கொடி மாதிரி அந்த புருவ கொடி வில்லு மாதிரி இருக்கான். அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணிக்கிறாரா, மனசுல வாங்கிக்கிறாராம். ஏன்னா அதுக்கு மாத்திருக்கான்னு பெயர். மாத்திருக்கானா அந்த புரோட்டோடைப் சொல்லுவோம் நம்ம, அல்லது இந்த அச்சு. இந்த பிள்ளையார் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சு வச்சுனே இருப்பான், அதை போட்டு போட்டு அந்த மண்ணை மாதிரி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஒன்று தேவையா, அதை பார்த்து அதை மாதிரி அதை வச்சுன்னு மனசில் வாங்கிட்டு இந்த சிற்பம் செதுக்கிறவெல்லாம் ஒரு பிரதிமையை முன்னாடி வச்சுப்பாலாம், வரைகிறவா இல்லை அதை பார்த்து தான் பண்ணுவாளாம். அது மாதிரி எம்பெருமானுடைய திருப்புருவங்களை பிரம்மா எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்காருன்னு அழகாக சாதிக்கிறார். ஆனால் சரஸ்வதி கோபமா, ஏன்னா சரஸ்வதியுடைய புருவங்களை பார்க்காம எப்போ பார் எம்பெருமானுடைய புருவங்களை பார்த்துட்டு இருக்காராம். அப்படி இதெல்லாம் வியாக்கியான கருத்தாக்கெல்லாம் கொண்டாடுறார். தேவபதே நிர்ஜரபதேன்னு பார்த்தோம், சுரபதே திதசைக நாதன்லாம் பார்த்தோம். தேவபதே தெய்வநாயகனே பவதி, பவத்தினா ஆகிறது அல்லது ஆகும் தாத்பரியம். மாத்ருகா பவதி, மாத்ருகான்னு சொன்னா அந்த மூலப்படிவம் சொல்லுவோம் அல்லது அந்த புரோட்டோடைப். கிம் மாத்ருகா பவதி அப்படின்னு கேட்கிறார். கிம் மாத்ருகா பவதின்னு சொன்னா எந்த வஸ்து, அதாவது இது புருவத்தை குறித்து சொல்ல போறார். அது அந்த புருவமானது அந்த வில்ல படைக்கிறதுக்கு ஒரு மூலப்படிவமாகும் அப்படின்னு கேட்கிறார். அது மூலப்படிவமாக ஆகும்னு தான் பார்த்துட்டு இருக்கானும் தாத்பரியம். காமசராசாசிய கிம் மாத்ருகா பவதி, காமனா காமஹான்னு கந்தர்பக மன்மதனுக்கு, ஷராசனம்ன்றது வில்லுக்கு பெயர். ஷரஸ்ய அந்த ஷரத்தை வந்து அம்பை வந்து அதில் வச்சு அடிக்கிறதுனால, அதனால ஷராசனம்னு வில்லுக்கு பெயர். காமஷராசனசியன்னு சொன்னால் மன்மத்தனுடைய வில்லுக்கு. கிம் மாத்ருகா பவதி, அது வந்து ஒரு மூலப்படியுமாக ஆகின்றது சாதிக்கிறார். இப்ப எதுக்காக மன்மதருக்கு வில்லன் கேட்டா, அகில ஜந்து விமோகன அருகா மாத்திருக்கா. இப்ப இவனுடைய மன்மதனுடைய வில்ல கொண்டு அடிக்கிச்சு ஒருத்த ரெண்டு பேரை மட்டும் இல்ல, மொத்த பேரையும் இவன் வந்து மயக்கணும் மன்மதன். அப்ப அவனுடைய பானம் பஞ்சசரகான பேர் அவனுக்கு, அவனுடைய வில்லும் பானமும் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அதனால அகில ஜந்து விமோகன அருகான்னு போட்டுட்டார். அகில ஜந்துன எல்லா பிராணிகளையும், விமோகனம்னா மோகிக்கிறது, அருகான அருகான அதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மாத்திருக்கையா இருக்கணும். அப்படிப்பட்ட மாத்திருக்கை எம்பெருமானுடைய புருவம் இருக்கின்றார். இப்ப இதுக்கு முன்னாடி அன்வயப்படுத்துறார், சரோஜ வசதிகி நிஜமாதிராஜ்யம் நேத்தும். சரோஜ வசதிகின்னு சொன்னா பிரம்மா, வசதிகினா இருப்பிடம், சரோஜன தாமரை, தாமரையை இருப்பிடமாக உடையவன் பத்மாசனன் அப்படின்னு நிறைய பெயர் இருக்கு இதே அர்த்தத்துல. சரோஜ வசதிகி நிஜம் ஆதிராஜ்யம் நேதும், நிஜமாதிராஜ்யம் நேதும், நிஜமாதிராஜ்யம் கோதாசுத்திலும் அதே பத்தத்தை பயன்படுத்தியிருக்கார். 23வது பத்தியத்துல மாதஸ்சிரம் நிரவிஷன் நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபிருசையோபி மகிக்ஷிதஸ்தே. மனு பிரபிருசிகள்னா கோதையினுடைய சிறப்ப அதாவது நன்னா ஆராதித்து அதன் மூலமாக அவாவாளுக்கு அதிகாரத்தை பெற்றார்கள் அங்க சாதிச்சார். இங்க பிரம்மா என்ன பண்றானா, தன்னுடைய அதிகாரம் இருக்கணும், நிஜம்னா ஸ்வம் தன்னுடைய, தன்னுடையதான அதிகாரத்தை, நேத்தும் நேத்தும்னா நடத்துவதற்கு, டு கேரி அவுட் அர்த்தம், தன்னுடைய அதிகாரத்தை நடத்துவதற்கு. நித்தியம் தே ப்ருவௌ, நித்தியம்னா எப்பொழுதும் சதா சர்வதா, தே ப்ருவௌ தேன தவத்தே உன்னுடைய ப்ருவௌ, ப்ரூஹு ப்ருவௌ, ப்ரூஹுன்னு அதுக்கு பெயர். இதுதான் இங்கிலீஷ்லயும் ப்ரோன்னு வந்திருக்குன்னு தோன்றது. ப்ரூஹு ப்ருவௌனா இரண்டு புருவங்கள், இரண்டு புருவங்களை, ஏன்னா அது தித்தியா பக்தி ஏகவச்சனம், உம்முடைய புருவங்களை நிஷாமயதி, நிஷாமயத்தினா பார்க்கிறான், நிகட்டேஷு நிஷாமயாமி நித்தியம் அங்க கோபால அம்சத்துல பார்த்தோம். வரதராஜ பஞ்சாசத்திலையும் அங்க சொல்லச்சே 7வது பத்தியத்துல பூதா நிகந்த நிகிலானி நிஷாமயந்தின் சாதிச்சார். எம்பெருமான் பிரம்மா எம்பெருமான குச்சி அந்த யாகத்தை பண்ணி எம்பெருமான் அந்த தேவபெருமான அர்ச்சா ரூபத்துல வர வச்சதுனால எல்லா ஜந்துக்களும் அவனை சேவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு அங்க சாதிச்சார். இப்ப ஆழ்வார் சாதிக்கிறார், இந்நுயிர்கேர்மேல் வளையும் இணை நீல விற்கொள் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகள் மதனன் தன்னுயிர் தாதே கண்ண பெருமான் புருவம் அவையே என்னுயிர் மேலனவாய் அடுகின்றவென்று நின்றேன்னு 7வது திருமொழி 7 ராவி 1 பதிகத்துல 4வது பாசுரம் அது. அதுல சாதிக்கிறார், கருப்பு சிலைகள் மன்யசீர் மதனன் கருப்பு சிலைகள், கருப்புன்னா அந்த கரும்புன்னு சொல்வா, அந்த சிலை, சிலைன்னா அந்த இடத்துல வில்லு, சிலை வளவா சேவகனேன்னு சொல்றார் அங்க ஆழ்வார் பாடுறார். கண்ணபெருமான் புருவம் அவையே, எம்பெருமான் கண்ணபெருமானுடைய புருவம் இருக்கே அது வந்து அதை அங்க கம்பேர் பண்றார். அது மாதிரி இங்கேயும் சுவாமி வந்து அதே ஐடியாவை கிட்டத்தட்ட சொல்லியிருக்கார். பிரம்மா வந்து எம்பெருமானுடைய புருவங்களை எப்பயும் நிஷாமயத்தின்னு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பத்தியத்துக்கு ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா, தேவபதே சரோஜ வசதி நிஜமாதிராஜ்யம் நேத்தும் நித்தியம் தே ப்ருவௌ நிஷாமயதி ஏவம் நச்சேத். ஏவம் நச்சேத்னு பத்தத்துக்கு அடியான் அர்த்தத்தை விஞ்ஞாபிக்கல. ஏவம் நச்சேத்னா இப்படி இல்லாட்டி அகில ஜந்து விமோகனருகா காமசராசனசிய கிம் மாத்ருகா பவத்தின்னு கேள்வி. அப்பதான் அந்த கேள்வியானது ஒட்டி நிற்கும். தேவபதே தெய்வநாயகனே, சரோஜ வசதிகி தாமரையில் அல்லது தாமரையை இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய பிரமன் நிஜமாதிராஜ்யம் நேத்தும், தன்னுடையதான அதிகாரம் சிருஷ்டி படைத்தல் என்கிற அந்த அதிகாரத்தை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நேத்தும்னா டு கேரி அவுட் நடத்துவதற்கு, நித்தியம் தே ப்ருவௌ நிஷாமயதி நித்தியம்னா எப்பொழுதும் ஆல்வேஸ் உன்னுடைய புருவங்களை நிஷாமயத்தி பார்க்கிறான். ஏவம் நச்சேத் அப்படி அவன் பார்க்காட்டி, நச்சேத்னா அப்படி இல்லைன்னா, அகில ஜந்து விமோகனாருகா காமசராசனசு கிம் மாத்ருகா பவதி அப்படின்னு கேக்குறார். அகில ஜந்து அனைத்து பிராணிகளையும் விமோகன அருகா மயக்குவதற்கு அருகனா ஏற்றதாக இருக்கக்கூடிய ஃபிட், காமசராசனசிய மன்மதனுடைய வில்லுக்கு கிம் மாத்ருகா பவதி அவனுக்கு வேற எங்க கிடைக்க போறது, ஏன்னா உன்னுடைய புருவங்கள் எல்லாரையும் மயக்கின்றிருக்கு ஞானிகளை கூட, அப்படிப்பட்ட மயக்கம் தன்மை அதுக்கு உண்டு. அதனால அதை கொண்டு மன்மதனுக்கு ஒரு வில்ல பண்ணி கொடுத்தா அது மிச்சம் இதர ஜந்துக்களை மயக்கத்துக்கு அவனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு ஒரு தாத்பரியம் அழகா இந்த 23வது பத்தியத்துல சாதிச்சிருக்கார் தேவநாயக பஞ்சாசத்துல. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.